கிடக்கிறது தொட்டால் போதும் உன்னை விடாது மடியில் சொர்க்கத்தை நாம் பார்த்தேன் மாலையினால் என்னை கொல்லாதே ஆனா பெண்ணான்னு நான் பார்த்தேன் கண்ணோடு வேஷத்தை கலந்தானே மடியில் சொர்க்கத்தை நான் பார்த்தேன் நான் பார்த்தேன் பண்டுகள் போகும் மலம் தேடி வசந்த காலத்தில் இது பாடி அடிச்சது யோகம் ராஜாதா வங்கினை தேடுது ரோஜா வரதாம்போடா மரந்தான கல்லை பார்த்து மடியில் சொர்க்கத்தை நான் பார்த்தேன் ஆலையினால் என்ன கொல்லாதே மடியில் சொர்க்கத்தை நான் பார்த்திலிருந்து தேவதை போலே வந்தாயடி நீ பூமியின் மேலே போலே வந்தாயடி நீ பூமியின் மேலே நித்தம் நித்தம் வாடியன் பூங்கொடியே நானாடத்தானே உண்மடியே ஆகாதடி இந்த விளையாட்டு நீ பாரடி என்னை எடை போட்டு அழகை ரசிப்பவன் மடையனடி அன்புக்குத்தான் நான் அடிமையே நான் பார்த்தேன் கண்ணோட வேஷத்தை கலந்தானே நாம் பார்த்தேன் அவர் என்ன பாட்டு போ